பிறகொன்று விழுந்து விட்டால் வானத்தில் பறந்திடலாம். அடு சிறகொன்று விழும் பொழுதிலே இந்த பயணங்கள் தொடர்வதில்லை. உடம்பெல்லாம் உடைகிறதே, உயிருக்குள் கூடுகிறதே. அவள் சிரிப்பையும் அவள் பேச்சையும் என்னால் மறந்திட முடியவில்லை. என்னால் மறந்திட முடியவில்லை.